மணி, வணக்கம். அற்புதமான பதிவு, அற்புதமான ஒரு முன் உதாரணம். இதைத்தான் நம்ம எதிர்பார்த்தோம். விவசாயம் வெகு வெகு எளிமையானது அப்படிங்கிறத நம்ம புரிய வைக்கணும். மிக மிக வலிமையானது அப்படிங்கிறதையும் நம்ம புரிய வைக்கணும் மக்களுக்கு. இன்றைக்கி இந்த மண்ணில் உழவர்களை காப்பாற்றுறதுக்கும், இயற்கையை காப்பாற்றுறதுக்கும், நிலத்தடி நீர்மட்டத்தை காப்பாற்றுறதுக்கும், நிலத்தடி நீரை உண்டு பண்ணுறதுக்கும், பயிர் வாழ் சூழ்நிலை, பயிர்களினுடைய உயிர் சூழலை காப்பாற்றுறதுக்கும் நம்ம முன்னுதாரணமாக இருக்கும். அந்த வரப்பினுடைய உயரம் அங்கே உள்ள தட்பவெப்பநிலை, அந்த நெல்லுக்கான தட்பவெப்பநிலையை காப்பாற்றுச்சு, அதனால் களைகளை கடந்து அந்த பயிர் வந்துச்சு. நிலத்தடி நீரை நம்ம எடுக்கவே இல்லை, நிலத்தடி நீர்மட்டம் பாதுகாக்கப்பட்டுச்சு. விளைச்சலுக்கு எந்தவித செலவுமே பண்ணலை, அது வந்து உழவர்களை காப்பாற்றுச்சு. உழவர்களுக்கு வந்து ஒரு பொழுதுபோக்கு மாதிரி, விதைச்சா அடுத்தது அறுவடை, இதை விட எளிமையாக விவசாயத்தை யாரும் சொல்லிக் கொடுக்க முடியாது அப்படிங்கிற இடத்த நோக்கி கொண்டு போயிருக்கிறோம். நாலாவதாக ஒரே ஒரு இடம் தான் விவசாயிகளை வந்து ரொம்ப இம்சா பண்ணுற இடம், அது என்னன்னு கேட்டிங்கன்னா மகசூல், அதுதான் விளைச்சலினுடைய அறுவடை. அந்த அறுவடையும் 24 மூட்டைங்கிறது ஒன்றும் கொஞ்சோண்டு விளைச்சல் இல்லை ஒரு ஏக்கரில், சரியா? நல்ல மிக மிக உயர்ந்த ஒரு விளைச்சல். அடுத்த ஆண்டு வந்து இது வந்து அதிகரிக்கும். நம்ம ரசாயன உரங்கள் போட்டு அவங்க 30 மூட்டை எடுக்கிறாங்க, எந்த வித செலவுமே இல்லாமல் தெளிச்சிருக்கோம், அடுத்தது அறுத்துருக்கோம், எல்லாம் விதைச்சி அடுத்தது பிடுங்கிறது மாதிரி, உளுந்து மேலே தெளிச்சிட்டு அடுத்தது பிடிங்கிற மாதிரி, நல்லா தெளிச்சிருக்கோம், அடுத்தது அறுத்துருக்குறோம், அவ்வளோதான். இடையில களையே எடுக்கக்கூடாதுன்னு நான் புரியாதமாக சொல்லியிருக்கேன். இதே தான் அசோக்கிட்ட ஆவல் நடத்தி சொன்னேன், நிறைய பேர்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன், தேவையில்லாமல் உழைப்பை வீண் விரையமாக உழைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த முறையில் ரொம்ப அற்புதமான முறையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க, ஒரு மிக மிக உயர்ந்த ஒரு முன்னுதாரணம். அது மாதிரியே அடுத்தது, இப்போது அடுத்தது நம்ம ஐயா சின்னச்சாமி ஐயா அவங்களுடைய தோட்டமும் அற்புதமாக விளைச்சல் வந்திருக்குது. தொடர்ந்து ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமான உழவர்களுக்கான மிக முக்கியமான ஒரு ஆவணம் இது, பாருங்க வருது. இதை நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா